ஷீரொன்று தோப்பு திருவேங்கடமுடையா பாரண சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாக்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரி வந்தனம். நௌமி மதுராந்த கபுராபிஜனசிஷ்டம் வீரரகுபுங்கவமனேகபுதஜுஷ்டம் வேதகணமௌளி குருசூக்திரசஹிருஷ்டம் ரங்கபுரவீதிஷு சதா விஹிருதிதுஷ்டம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி சிஷ்டர் ஜுஷ்டர் ஹிருஷ்டர் துஷ்டர். சிஷ்டர் என்றால் ஆச்சாரானுஷ்டானம் மிக்கவர், ஜுஷ்டர் என்றால் விரும்பி அடையப்பட்டவர், ஹிருஷ்டர் என்றால் மகிழ்ச்சி கொண்டவர், துஷ்டர் என்றால் சந்தோஷம் பெற்றவர். எதனாலே சிஷ்டர், யாராலே ஜுஷ்டர், எப்படியாய் ஹிருஷ்டர், எது மூலம் துஷ்டர் என்று கேட்டால், மதுராந்தகம் ஈச்சம்பாடி வம்சத்தில் தோன்றி ஆதார சீலரானபடியாலே சிஷ்டர், நிறைய பண்டிதர் குழுக்களாலே ஜுஷ்டர், சுவாமி தேசிகனின் சூக்தி ரசத்தாலே ஹிருஷ்டர், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்து வீதிகளிலே விஹரணத்தாலே துஷ்டர். இந்த ஆச்சாரியனை நான் வணங்குகிறேன். பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாதயாதரங்கானுஜராக்கடாக்ஷாஹ்ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்விதகாமதேனும். கேட்பவரின் காதுகளிலே அமிர்தத்தை பொழிகிற பேச்சை எனக்கு இன்று ஹயக்ரீவ கடாட்சம் பெற்றுத்தரட்டும். இன்றைய விஷயம் மும்மணிக்கோவையிலே நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அவதரித்தருளி என்ற வரி. அவதாரங்களிலே கூட விஷ்ணுவின் படிக்கெல்லாம் தன்படி ஏற்கும்படியாக லக்ஷ்மி இருக்கிறாள் என்று இதன் அர்த்தம். இரண்டு வாரங்களாக நாம் புரிந்து கொண்டு வருகிற இந்த ஆணுரூபியம் என்பது அவதார திசையிலேயும் கூட இருப்பது என்பது விஷயம். இன்றைக்கு சீதாவதாரத்திலே லக்ஷ்மியானவள் ராமனுடைய படிக்கெல்லாம் தன்படி ஏற்கும்படியாக இருந்தாள் என்பதை அலசி பார்த்து அனுபவிக்கப் போகிறோம். இன்றைக்கு மேற்கோள்கள் பெரும்பாலும் வால்மீகி ராமாயணம் என்ற ஒரே புத்தகத்திலிருந்து இருக்கும். இந்த நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரியை விளக்குவதற்காக முதல் வாரத்திலே விஷ்ணுவுக்கு போலவே லக்ஷ்மிக்கும் விபுத்வம் சுவாதந்திரியம் மாங்கல்யம் காருண்யம் ரக்ஷகத்வம் பிதிருத்வம் என்ற ஆறு படிகளுக்கு ஏற்ற படிகள் இருப்பதை விவரமாக பார்த்தோம். ஆனால் இன்னும் சில படிகள் சௌகுமாரியம் ஔதாரியம் முதலியவற்றுக்கும் பல பூர்வாச்சாரிய சூக்திகள் எப்படி தெய்வநாயகனின் படிக்கு பிராட்டியின் படி ஏற்றிருக்கும் என்பதை விளக்கியிருந்தாலும் எல்லாவற்றையும் பார்த்து மாலாது என்ற காரணத்தாலே அதோடு நிறுத்திக் கொண்டோம். பிறகு போன வாரத்திலே பெருமாளுக்கு போலவே தாயாருக்கும் எல்லா படிகளும் இருந்தால் நிறைய ஆட்சேபங்கள் எழுகின்றன என்று குறுக்கிடுபவர்களுக்கு பூர்வ சூக்திகளை கொண்டு சமாதானமும் பார்த்தோம். இப்போது இந்த வாரத்திலே அவதார திசையிலே கூட பெருமாளின் படிக்கெல்லாம் தன்படி ஏற்க இருப்பவள் பிராட்டி என்பதை பார்க்கப் போகிறோம். வால்மீகி ராமாயணம் என்பதே சீதாயாச்சரிதம் மகது என்று முழுக்க சீதையின் கதையை சொல்ல வந்த காவியம். வால்மீகி ராமாயணத்திலே ராமனின் படிக்கெல்லாம் சீதையின் படி ஏற்க இருந்தது என்பதை அடிக்கடி காண்கிறோம், முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். இது அந்த காவியத்தினுடைய முக்கிய கருத்தாக இருப்பதாலே ஒவ்வொரு காண்டத்திலும் இதை பற்றி பேசுகிறார் வால்மீகி. அவற்றை பராமர்சித்தால் திவ்ய தம்பதிகளுடைய, அதாவது சீதா ராமர்களுடைய ஆணுரூபியம் மிகச் சிறந்தது என்று தெரிகிறது. அது நம்மால் போற்றத்தக்கது என்று தெரிகிறது. அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இழிந்தவர்கள் என்று கூட வால்மீகி தெரிவிப்பது புரிகிறது. இன்றைக்கு ஆணுரூபியம் என்ற பதத்தை அடிக்கடி பேசப் போகிறோமே, அதற்கு ஏற்றதாயிருத்தல் பொருத்தமுடைமை என்று அர்த்தம். முதலிலே பாலகாண்டத்திலே பார்ப்போம். விவாக கட்டத்திலேயே ஆரம்பித்து விடுகிறது சீதைக்கும் ராமனுக்கும் ஆணுரூபியம். முதன் முதலாக சீதையை ராமனுக்கு அறிமுகப்படுத்துகிறார் சீதையினுடைய தந்தை ஜனகர். அப்பொழுதே ராமனின் படிக்கெல்லாம் சீதையின் படி ஏற்றதாயிருத்தல் என்பதை வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார். இயம் சீதா மம சுதா ஸ்வஹ தர்ம சரீதவ ப்ரதீக்ஷதே நாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா ஜனகர் கூறுகிறார் ராமனிடம், இதோ இந்த சீதை என்னுடைய மகள், உனக்கு சகதர்மச்சரி, இவளை பெற்றுக்கொள், மங்களம் உனக்கு, உன் பாணியாலே இவள் பாணியை பிடித்துக் கொள்ளு என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே மமசுதா என்றதாலே ஒரு வகை ஆணுரூபியத்தையும், சகதர்மச்சரி என்றதாலே இன்னொரு வகை ஆணுரூபியத்தையும், பதிவிரதா என்றதாலே ஒரு வகை ஆணுரூபியத்தையும், சாயா என்றதாலே இன்னொரு வகை ஆணுரூபியத்தையும், மகாபாகா என்றதாலே மற்றொரு வகை ஆணுரூபியத்தையும் கூறுகிறார் ஜனகர். மமசுதா என்றதாலே ஆபிஜாத்தியத்தாலே வந்த ஆணுரூபியம் நற்குடி பிறப்பு என்பதில் ஏற்றிருத்தல், சகதர்மச்சரீதவா என்றதாலே செயலாலே ஆணுரூபியம் உன்னுடன் கூட சேர்ந்து தர்மம் பண்ணுபவள் என்று மட்டும் அர்த்தம் சொல்ல தோணும். ஆனால் இங்கே வியாக்கியானம் என்ன தெரியுமா? சமானோ தர்ம சக தர்ம சஞ்சரதீதி சக தர்மச்சரி, உன் தர்மத்தையே தன் தர்மமாக ஏற்றுக்கொண்டு அனுஷ்டிப்பவள், வாழ்க்கை துணைவியாயிருப்பவள், துணைவனுக்கு என்ன தர்மமோ அதையே தன் தர்மமாக கொள்ள வேண்டுமே அன்றி தனக்கென்று சில தனியான தர்மங்களை அனுஷ்டிக்க கூடாது. பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்கிறார் இந்த வாக்கியத்தின் நடுவிலே ஜனகர். நடுவிலே எதற்கு பத்ரம் தே என்கிறார்? இங்கே வியாக்கியானம், அனுரூபரூபவதூவரையோ சஞ்யோகே திருஷ்டிதோஷோ பவிஷ்யதீதி மங்களமாசாஸ்தே. சீதைக்கும் ராமனுக்கும் உள்ள வடிவு அழகு பொருத்தத்தை கல்யாண பந்தலிலே கண்டவர்களுடைய கண்ணெச்சில் படக்கூடாதே, திருஷ்டிதோஷம் விழக்கூடாதே என்பதற்காக சீதையை ராமனுக்கு அறிமுகப்படுத்தின உடனேயே பத்ரம் தே என்றாராம். அதற்கு பிறகுதான் சீதையினுடைய மற்ற பொருத்தங்களை விவரிக்கப் போகிறார். சாயேவ அனுகதா சதா, எப்போதும் நிழல் போல இருப்பவள், எப்போதும் பின்தொடர்பவள். நிழல் போல இருப்பவள் என்றால் நித்திய சம்பந்தத்தை சொல்வது புரிகிறது. ஆனால் நித்திய சம்பந்தத்தை மட்டும் சொல்லவில்லை. நிழல் போல என்றதாலே ஆணுரூபியத்தையும் பேசுகிறார், ஏற்றபடி இருப்பதையும். எப்படி என்றால், சாயா என்ற பதத்துக்கு நிழல் என்றும் பிரதிபிம்பம் என்றும் காந்தி என்றும் மூன்று அர்த்தங்கள் உண்டு. நிழல் என்பது பிரசித்தமான அர்த்தம் சாயா என்பதற்கு. பிரதிபிம்பம் என்பது சாயா சித்திரம் முதலிய பதங்களிலே பிரசித்தம். காந்தி என்பதும் சாகித்யத்திலே பிரசித்தம்தான். மூன்று அர்த்தத்தையும் இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். நிழல் என்ற அர்த்தத்தாலே பிரியாமை என்ற பண்பு வெளிப்படும். நிழல் மூல வஸ்துவிலிருந்து எப்பொழுதும் பிரிவதில்லை என்பதாலே. பிரதிபிம்பம் என்ற அர்த்தத்தாலே ஆணுரூபியம் என்ற பண்பு வெளிப்படும். காந்தி என்கிற மூன்றாவது அர்த்தத்தாலே அழகூட்டல் என்ற பண்பு வெளிப்படும். இந்த மூன்றிலே இரண்டாவது நமக்கு இப்பொழுது அதிகமாக தேவை. கண்ணாடியிலே விழுகிற பிரதிபிம்பம் எப்படி மூல வஸ்துவுக்கு எல்லா வகையாலும் ஒத்திருக்கிறதோ, அப்படி நாம் கையை அசைத்தால் பிரதிபிம்பமும் கை அசைக்கிறது. நாம் குனிந்து நிமிர்ந்தால் பிரதிபிம்பமும் குனிந்து நிமிர்கிறது. நமக்கும் நம் பிரதிபிம்பத்துக்கும் எல்லா படிகளிலும் ஏற்பு ஆணுரூபியம் இருக்கிறது. அதுபோலத்தான் ராமனுக்கும் சீதைக்கும் அத்தியந்தம் ஆணுரூபியம் என்கிறார் ஜனகர். சாயேவ என்ற பதத்தாலே, பிறகு பதிவிரதா என்ற பதம். பதிவிரதா என்றால் உன் விருப்பு விருப்புகளுக்கேற்ப தன் விருப்பு வெறுப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடியவள். ஆர்த்தார்த்தே முதிதே சிருஷ்டா என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. பதிவிரத்தை எப்படி நடந்து கொள்வாள் என்பதை விளக்குவது. அந்த அளவுக்கு ஏற்புடையவள் என்பதை பதிவிரதா என்ற பதம் தெரிவிக்கிறது. இதே மாதிரி மகாபாகா என்பதாலும் சதா அனுகதா என்பதாலும் ராமனுக்கு சீதை பல வகைகளிலே ஏற்றவள் என்பதை இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் ஜனகர். இதற்கு பிறகு வால்மீகியினுடைய இன்னொரு ஸ்லோகம், அந்த முதல் காண்டத்தினுடைய கடைசி ஸ்லோகம், அதிலே இரண்டு வஸ்துக்களின் ஆணுரூபியம் என்றால் அவை சேர்ந்திருக்கும் போது பரஸ்பரம் அழகூட்டும் தன்மை என்பதை விளக்குகிறார். தயா சராதர்ஷி சுதோபிராமயா சமேயிவானுத்தமராஜகன்யயா அதீவரமசுசுபேதி காமயா விபுஸ்ரியா விஷ்ணு திவாமரேஸ்வர. இது ஆணுரூபியம் ஏற்பு என்பது சோபாவகத்வம் அழகூட்டுதல் என்கிற அர்த்தத்திலே வரும் என்பதை விளக்குவதற்காக சுவாமி தேசிகனே வேறொரு கிரந்தத்திலே எடுத்து காட்டியுள்ள ஸ்லோகம். சீதாராமர்களின் ஆணுரூபியத்துக்கு லக்ஷ்மி விஷ்ணுகளின் ஆணுரூபியத்தை திருஷ்டாந்தமாக காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஸ்ரீயா விஷ்ணுரிவ தயா ராமஹ சுசுதே என்று இங்கே வாக்கியம் இருக்கிறது. மகாலட்சுமியோடு விஷ்ணு எப்படி அழகா இருப்பாரோ அதே போல சீதையோடு ராமர் சோபித்தார். ராமர் ராஜர்ஷி குமாரன் என்றபடி இருந்தால் சீதை உத்தம ராஜ கன்யா என்றபடி ஏற்க இருப்பாள். அதை எங்கே சொல்கிறார்? ராஜர்ஷி சுதோபிராமயா உத்தம ராஜ கன்யா என்று குலத்தினாலே ஆதிஜாத்தியத்தினாலே வந்த ஆணுரூபியம். அதற்கடுத்தது அபிராமயா, ராமர் ராமர் என்ற பெயருக்கேற்ப ரமயிதா என்ற படியிலே இருந்தால் சீதை அவன்படிக்கு தன்படி ஏற்க அபிராமா என்ற படியிலே இருப்பாள். அவன் ராமன், அவள் அபிராமா, இந்த மாதிரி ஏற்றிருப்பாள். ராமர் அதி சோபையை நாடுகிற படியிலே இருந்தால் சீதை அதி காமா என்னும் படியிலே ஏற்க நின்று ராமனுக்கு அதி சோபை பண்ணுவாள். அதீவ ராமஸ்துஹுபேதி காமயா, இவ்வாறாக அவன் படிக்கெல்லாம் அவள் படி ஏற்றதாயிருக்கும். இங்கே இன்னொரு விஷயம், அதிகாமையார் என்பதற்கு பதிலாக வேறு பாசாந்தரன் கோரக்பூர் எடிஷன் முதலிய ராமாயண புத்தகங்களிலே இருக்கிறது. ஆனால் அதிகாமையா என்கிற பாடம்தான் பிராச்சீனர்களாலே ஆதரித்தமான பாடம் என்பது இப்பொழுது நிர்ணீதமாகிவிட்டது. ஏனென்றால் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டும் பொழுது அதிகாமையா என்ற பாடத்தை தான் ஏற்றிருக்கிறார். இப்பொழுது ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கிற ஆணுரூபியத்துக்கு ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்றால், விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி எப்படி ஏற்றவளோ அதுபோல என்பதை மட்டும்தான் சொல்ல முடியும். பிற்பாடு யுத்த காண்டத்திலே சீதா லக்ஷ்மீர் பவான் விஷ்ணு என்று கூறியபடி பார்த்தால், திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்திகமும் ஒன்றே ஆகிவிட்ட நிலை. சீதைதான் லக்ஷ்மி, ராமர் தான் விஷ்ணு என்று யுத்த காண்டத்திலே தெரிவிக்கப் போகிறார். இப்பொழுது சீதையோடு கூடின ராமன் எப்படி சோபித்தார் என்றால், லக்ஷ்மியோடு கூடின விஷ்ணு எப்படி சோபிக்கிறாரோ அப்படி சோபித்தார் என்று அதை திருஷ்டாந்தமாக சொல்லிவிட்டார். இதை எப்படி வியாக்கியாதா விவரிக்கிறார்? மூர்த்தி பேதேன உபமானத்வம் என்கிறார் கோவிந்தராஜன். திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்திகமும் ஒன்றா போனாலும் இதை உபமானம் என்று ஏன் சொல்லலாம் என்றால், அது வேறு மூர்த்தி இதே வெற்றிகளுக்கு, இது வேறு மூர்த்தி. லக்ஷ்மி விஷ்ணு மூர்த்தி அதிலே எப்படி சோபை இருந்ததோ, அதிலே எப்படி ஆணுரூபியம் இருந்ததோ, அதே போல சீதாராம மூர்த்தியிலும் அதே வெற்றிகளுக்கு, திவ்ய தம்பதிகளுக்கு சோபை இருந்தது, ஆணுரூபியம் இருந்தது என்று உபமானம் பொருந்துகிறது என்கிறார். இந்த சீதாராம அவதாரத்துக்கு முன் திவ்ய தம்பதிகளுக்கு ஆணுரூபியம் எப்படி இருந்ததோ அதே போல சீதாராமர்களின் ஆணுரூபியம் இருந்தது என்று சொல்லி முடிக்கிறார் பாலகாண்டத்தை வால்மீகி. அதற்கு பிறகு அயோத்தியா காண்டம், அதிலேயும் சீதைக்கும் ராமனுக்கும் உள்ள ஆணுரூபியம் வர்ணிக்கப்படுகிறது. ராமரே பேசுகிறார், அனுகச்சஸ்வமாம் தீரு சஹ தர்மச்சரீபவ சர்வதா சத்ருஷம் சீதே மம ஸ்வஸ்ய குலஸ்ய ச வ்யவசாய மனுக்ராந்தே காந்தம் த்வமதி சோபனம். இதிலே நாலு விஷயங்கள் நாலு பதங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சதிருஷம் சீதே மம சதிருஷம் என்பதிலே ஒரு விஷயம், அதிசோபனம் என்பதிலே இன்னொன்று, சர்வதா என்ற பதத்திலே மூணாவது விஷயம், சக தர்மச்சரி என்ற பதத்திலே நாலாவது விஷயம், இந்த நாளுமே நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்று இந்த வரியில் சொன்ன விஷயம்தான். நாலு பதங்களாலே நாலு கருத்துக்கள். ஒன்று, ராமனே சீதையிடம் கூறுகிறார் அவள் தனக்கு சதிருஷமானவள் என்று, பொருத்தமானவள் ஏற்புடையவள் என்று கருத்து. சர்வதா சதிருஷம் சீதே மம என்று. இரண்டாவது, இந்த ஏற்புடைமை இருக்கிறது அது அதிசோபனம், அதற்கான வியவசாயம் இருக்கிறதே சீதையினுடைய முயற்சி, அது மிகவும் அழகூட்டும் முயற்சி என்பதாலே ஏற்பட்ட ஏற்புடைமை அனுரூபியம் இது என்கிறார். முயற்சி என்று ஏன் சொல்கிறார், என்ன வியவசாயம் இங்கே என்றால், பின்னாலே செல்லுதல், தர்மங்களை கூடவே அனுஷ்டித்தல், இதெல்லாம் ஏற்க என்பதிலே அடக்கம் என்பதை இப்படி காண்பிக்கிறார். மூன்றாவது விஷயம், சர்வதா சதுருஷம் சீதே, சர்வதா சதுருஷம் என்கிறார், எல்லா வகையாலும் ஏற்கும்படி இருப்பவளாம் சீதை. ராமனின் படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்பதில் படிக்கெல்லாம் என்பதை சர்வதா என்ற பதத்தாலே ராமர் சொல்லுகிறார். அனுகச்சமாம் தீரு, அனுகச்சஸ்வா என்பதிலே பின்னால் செல்வது மட்டும் அர்த்தம் என்று நிறுத்த வேண்டாம், என்னை பின்பற்று, நடந்து வருவதிலே மட்டுமில்லை நடத்தையில் எல்லாம், அப்பொழுதுதானே சர்வதா சதிருஷம் என்று ஆகும். அதனாலே இந்த ஸ்லோகங்களிலே சீதையின் ஆணுரூபியத்தை ராமனே கூறுகிறார். அனுகச்சஸ்வமீரு சக தர்மச்சரீ பவ சர்வதா சதிருஷம் சீதே மம ஸ்வஸ்ய குலஸ்ய ச, என் குலத்துக்கும் உன் குலத்துக்கும் கூட இது ஏற்றிருக்கும் என்று குல பொருத்தத்தையும் பேசுகிறார். வியவசாய மனுக்ராந்தே காந்தம் த்வமதிசோபனம், சீதைக்கும் ராமருக்கும் இருக்கிற எத்தனையோ பொது பண்புகளிலே வால்மீகி இன்னும் ஒன்றை தெளிவாக விவரிக்கிறார். இருவருக்கும் ஒரே மாதிரியான பேச்சு பழக்கம், தமக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த தர்மிஷ்டர்களை அவருடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்டு மனசிலே தேக்கி வைத்துக் கொண்டு அவர்களை பெயரிட்டு பட்டியலிட்டு கூறி அவர்களை பின்பற்ற விரும்புபவர்களால் தங்களை அறிவித்துக் கொள்வது என்பது ராமனுக்கும் வழக்கம் சீதைக்கும் வழக்கம். இதோ ஒரு உதாரணம், ஸ்ரூயதே ஹி கபோதேன சத்ரு ஷர்ணமாகதஹ என்றும், ரிஷே கண்வஸ்ய புத்திரேன கண்டுனா பரமரிஷினா என்றும், ராமர் கபோத்தையும் கண்டுபுத்திரரா கண்வபுத்திரரான கண்டுவையும் முன்மாதிரிகளாக காட்டி அவர்கள் போல் தானும் சரணாகத ரட்சணம் பண்ணுபவன் என்கிறாரே, அதே போல சீதையும் யதா சூர்யம் சுவர்ச்சலா யதா சதி மகாபாதா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபா முத்ரா யதா தஸ்யம் சுகன்யாக்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதி யதா நைஷதம் தமயந்தீவ தைமீ பதிமனுவ்ரதா தசாஹமிக்ஷ்வா துவரம் ராமம் பதிமனுவ்ரதா. இன்று ஒரே வாக்கியத்திலேயே சுவர்ச்சலா, சதி, அருந்ததி, ரோஹிணி, லோபாமுத்ரா, சுகன்யா, சாவித்ரி, ஸ்ரீமதி, மதயந்தி, கேஷினி, தமயந்தி என்று 10க்கும் மேற்பட்ட ஏராளமான முன்னோடி பதிவிரதைகளின் கதைகளை எல்லாம் ராமரும் அப்படித்தான். பிதுர்வாக்கியம் கண்டு நாச்ச விபஷ்டிதா என்றும் அஸ்மாகந்து குலே பூர்வம் சாகரஸ்யாஜ்ஞயா பிதுஹு என்றும் ஜாமதக்ஞேன ராமேண ரேணுகா ஜனனீ ஸ்வயம் என்றும் பிதிருவாக்கியம் பாலனம் பண்ணின பூர்வர்கள் பல பேர் கண்டு சாகரர்கள், பரசுராமர் என்று பல பேருடைய விருத்தாந்தங்களை கூறி அவர்களை தான் பின்பற்றுவதற்கு விருப்பம் கொண்டவராக தெரிவிக்கிறார். முன்னோடரான பெரியோரை பின்பற்ற விழைவது ஆசைப்படுவது என்கிற சீலமும் ராமருக்கும் சீதைக்கும் பொதுவாக இருக்கிறது. இப்பொழுது மூன்றாவது காண்டத்துக்கு போவோம். ஆரண்ய காண்டம், அதிலே சூர்பனகை வருகிறாள். அவள் ராமனின் படிக்கு ஏற்காதபடி உடையவள் என்பதையும் உண்மையிலே ராமனின் படிக்கெல்லாம் ஏற்றபடி உடையவளான சீதையை அவ்வாறு கிடையாது என்று பழிப்பவள் என்றும் வர்ணிக்கிறார் வால்மீகி. இதோ ஸ்லோகங்கள் வால்மீகி வாக்கியங்களாக. சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாம்பிரமூர்த்ததா பிரிய ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா தருணம் தருணாவிருத்தா தட்சிணம் வாமபாஷிணி. எட்டு ஒவ்வாமைகளாம். ஒவ்வாமை என்றால் பொருந்தாமை. ராமன் சுமுகன், புன்னகை போத்த மலர்ந்த முகம் அவனுக்கு. சூர்பனகை துர்முகி, பொலிவில்லாத விகாரமான முகம் கொண்டவள், சிடுமுஞ்சி. இரண்டாவது, ராமனுக்கு இடுப்பு சிறுத்திருக்கும், சூர்பனகைக்கு தொந்தி தெருத்திருக்கும். மூன்றாவது, ராமனுக்கு கண் பரந்திருக்கும், சூர்பனகைக்கு கண் விரூபமாயிருக்கும். நாலாவது, ராமனுக்கு தலைமயிர் நன்றாக கருத்திருக்கும், சூர்பனகைக்கு தலைமயிர் சிவப்பு நிறமாயிருக்கும். ஐந்தாவது, ராமன் பார்வைக்கு அழகியவன், சூர்பனகை கோர வடிவம் கொண்டவள். ஆறாவது, ராமனின் குரல் இனியது மதுரமானது, சூர்பனகையின் குரல் பயங்கரமானது. ஏழு, ராமன் இளைஞன், வயதில் குறைந்தவன், சூர்பனகை முதியவள். எட்டாவது, ராமன் வல்லவன் தட்சிணன், சூர்பனகை க்ரூரமாக பேசுபவள் வாமபாஷினி. இந்த எட்டாவது வேறுபாடு மட்டும் இரட்டை பொருள்கள் மூலம் வந்ததால் இப்போது விளக்க வேண்டாம். தன் படி ஏற்காமை என்றால் என்ன என்பது இந்த விளக்கங்களின் மூலம் புரிகிறது. இதற்கு நேர் எதிர் மாதிரியான பொருத்தம் சீதாராமர்களுக்கு. சீதையோ ராமனின் படிக்கெல்லாம் தன் படி ஏற்க இருப்பவள். முகப்பொலிவு, இடைமெலிவு, கண் பரப்பு, கூந்தல் கருமை, வடிவழகு, இளமை, வல்லமை என்ற எட்டிலுமே ராமனுக்கு ஏற்றவள் சீதை என்பதை இவ்விடத்தில் நமக்கு நினைவூற்றுகிறார் வால்மீகி. இவற்றுக்கு எதிரிடையாக சூர்பனகையை வர்ணிக்கிறாரே வால்மீகி, அவருடைய கருத்து சீதை இதற்கு எதிர்மாதிரியானவள் என்பது. ஆனால் அந்த சூர்பனகையின் கருத்து என்ன? அவள் சீதை ராமனுக்கு இயலாதவள், ஒவ்வாதவள் என்று ராமனிடமே வாதம் பண்ணுகிறாள். இதோ சூர்பனகை பேசுகிற ஸ்லோகம். விக்ருதச்ச விரூபச்ச நசேயம் ததிருஷீதவ அகமேவானுரூபாதே பார்யா ரூபேண பஷ்யமான். இதனுடைய அர்த்தம், இந்த சீதை விகாரமானவள், அழகில்லாதவள், உனக்கு ஏற்காதவள், நானே உனக்கு ஏற்றவள், என்னை மனைவியாக கருது என்று அர்த்தம். சீதையை ராமனுக்கு பொருந்தாதவள் என்று அபாண்டமாக கூறியதன் விளைவாக உடனே மூக்கருபடுகிறாள். கர்ண நாசா சேதம் ஏற்படுகிறது. பிராட்டியினுடைய ஆணுரூபியத்தை குறைத்து பேசினால் பகவானுக்கு அப்ரீதி ஏற்படும். ஆகையாலே நாம் எல்லாரும் இன்றைய மும்மணிக்கோவை வரியான நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க என்ற வரியினுடைய விசேஷ அர்த்தங்களை எல்லாம் அறிந்தால் பகவத்ரீதி ஏற்படும். காண்டம் வேறொருபடியிலே சீதை ராமனை ஒத்திருக்கி இந்த ஸ்லோகத்திலே ராமர் தனக்கு சீதை மேலும் இரண்டு படிகளிலே ஏற்பள் என்கிறார். ஒன்று அனுகதா என்ற பதத்தாலே தன்னை பின்தொடர்பவள் என்று, இரண்டாவது என்ற பதங்களாலே கடினமாக இருந்தாலும் அறவழி ஒருவுதல் என்பது ராமனுடைய நெறியானபடியாலே ராமன் காட்டுக்கு வந்தது போலவே கடினமாயினும் அறவழி ஒழுகுதல் என்ற அதே நெறி சீதைக்கு இருந்ததால் அவளும் ராமனை பின்தொடர்ந்தாள். இதை விளக்கமாக சற்று நேரம் கழித்து மறுபடியும் பார்ப்போம். ஐந்தாவதாக சுந்தரகாண்டத்துக்கு போவோம். ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கிற அதிக பொருத்தத்தை ஹனுமான் விவரிப்பதாக ஒரு ஸ்லோகம். இதற்கு முன் இந்த பொருத்தத்தை ஜனகர் விவரிப்பதாக பார்த்தோம், சீதை விவரிப்பதாக பார்த்தோம், ராமர் விவரிப்பதாக பார்த்தோம். இப்பொழுது ஹனுமான் விவரிப்பதாக பார்க்க போகிறோம். சீதையை தேடிச் சென்ற ஹனுமான் அவளை முதன் முதலிலே அசோகவனத்திலே பார்த்த உடனே அவருக்கு தோன்றுகிற கருத்து என்ன தெரியுமா? அடடா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம் இந்த ராமனுக்கும் சீதைக்கும் என்பதுதான் முதலிலே அவர் மனத்திலே தோன்றியது. துல்யசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் பிரசித்தமான ஸ்லோகம், பூர்வாச்சாரியர்கள் அனுபவித்து அனுபவித்து விளக்கியுள்ள ஸ்லோகம். இதிலே ஐந்து ஏற்புகள், ஒப்புமைகள் ராமனுக்கும் சீதைக்கும் பேசப்பட்டிருக்கின்றன. சீலம் என்கிற நற்பண்பு, வயது, விருத்தம் என்கிற நடத்தை, அபிஜனம் என்கிற நற்குடி, பிறகு அங்கலட்சணங்கள் என்று ஐந்து. இந்த ஐந்துமே ராமனுக்கும் சீதைக்கும் துல்லியமாக இருப்பதால் ராகவன் வைதேகிக்கு தகுந்தவன், அந்த கருங்கண்ணியும் ராமனுக்கு தகுந்தவள் என்று ஆஞ்சநேயனுடைய நிர்ணயம் இந்த ஸ்லோகத்திலே. சீதையை தரிசித்தவுடன் ஏற்பட்ட முதல் நிர்ணயம் இந்த பொருத்தம் பற்றிய நிர்ணயம் தான். சீல பொருத்தம், வயது பொருத்தம், நடத்தை பொருத்தம், நற்குடி பொருத்தம், அங்க அடையாள பொருத்தம் என்று ஐந்து பொருத்தங்களை ஹனுமான் வர்ணிக்கிறாரே, இந்த ஐந்து பொருத்தங்களையும் நிதானமாக புரிந்து கொள்வதற்காக நாம் உரை நூல்களை பார்க்கிறோம். இந்த மும்மணி கோவையின் உரைகளிலே கூட துல்யசீல வயோவிருத்தம் என்கிற இந்த ஸ்லோகம் மேற்கோளாக காட்டப்படுகிறது. நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்பதை விளக்குவதற்கு இந்த ஸ்லோகத்துக்கு இன்றைய விளக்கத்திலே அதனாலே முக்கியத்துவம் அதிகமாகிறது. முதலிலே கோவிந்த ராஜீய வியாக்கியானத்தை பார்க்கிறோம், பிறகு பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனின் உரையை பார்க்கிறோம், பிறகு சுவாமி தேசிகனின் உரையை பார்க்க போகிறோம். கோவிந்தராஜியின் ராமாயண பூஷண வியாக்கியானத்தின்படி சீல பொருத்தம் என்றால் ஸ்வபாவ பொருத்தம் என்ற அர்த்தம். அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்ய காஸ்யாம் பிரதிஷ்டிதம். இந்த சீதாதேவியினுடைய மனசு ராமனிடம் நிலை பெற்றுவிட்டது, அந்த ராமனுடைய மனசும் சீதையிடத்திலே நிலை பெற்றது என்று சொல்லுகிறபடி பரஸ்பரம் மனதை கவர்ந்து கொள்ளுகிற பொருத்தம். ஊர்த்வம் மாசான் ஜீவேயம், ஒரு மாசத்துக்கு மேல் என்னால் உயிர் வாழ முடியாது என்றால் சீதை. க்ஷணம் வீரன தேவேயம் அந்த கருங்கண்ணியை பிரிந்து ஒரு கணம் கூட உயிர் வாழ்வது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றான் ராமன். அவ்வளவு சீல பொருத்தம் இருவருக்கும். இரண்டாவதாக வயது பொருத்தம். துல்லியமான வயசு என்பதற்கு மேலெழுந்த வாரியாக அர்த்தம் சொல்கிறவர்கள் ராமருக்கு எத்தனை வயசோ சீதைக்கும் அத்தனை வயசு என்று சொல்லக்கூடும். உண்மை அதுவன்று. சீதை ராமனை விட வயசிலே சின்னவள். அப்படியானால் துல்ய வயசு என்று ஹனுமார் சொல்வானே என்றால் துல்ய என்பதற்கு இங்கே எண்ணிக்கையிலே சமமான என்று அர்த்தம் கிடையாது, ஏற்ற வயது என்றுதான் அர்த்தம். ராமனுடைய வயசுக்கு ஏற்றபடியாக சீதையின் வயசு இருந்துதான். கணவன் மனைவியர்க்கிடையே எவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தால் ஏற்புடையதா இருக்குமோ அதற்கேற்ற குறைந்த வயசு சீதைக்கு. இது வயது பொருத்தம். அடுத்தது செயல் பொருத்தம். ராமர் எந்த மாதிரி செயல் பண்ணுவாரோ அப்படித்தான் சீதையும் செயல் புரிவாள். உதாரணமாக ராமர் சரணாகதர்களை ஏற்றுக்கொள்வார், சீதையும் அப்படி. தோஷோ யஜ்யதி தஸ்ய ஸ்யாத். சத்ய அப்படி சரணமடைந்தவனுடைய தோஷ குற்றங்கள் எத்யபி சாதி நிறைய இருந்த போதிலும் ராமன் அந்த குற்றவாளியை கூட சரணமடைந்தவனாயிருந்தால் தன் கட்சியிலே சேர்த்து கொண்டு விடுவான். இது விபீஷண சரணாகதி பிரகரணத்திலே நன்றாக தெரிகிறது. சீதையும் அதே போலதான், குற்றவாளிகள் தன்னை சரணமடைந்தால் பவேயம் சரணம் ஹீவஹா என்று சொல்லி சேர்த்துக் கொண்டு விடுவாள். பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் ப்ளவங்கம கார்யம் கருண மார்யேண ந கஷ்சின்னா பராஜ்யதி. சீதைக்கசிகர ஸ்லோகம். நல்லவர்களா இருந்தாலும் சரி, கெட்டவர்களா இருந்தாலும் சரி, கொலைக்கு உரியவர்களாயிருந்தாலும் கூட அவர்கள் இரக்கத்துக்கு உரியவர்கள் என்பது சீதையினுடைய விருப்பம். ராமருடைய விரதம் சீதையினுடைய விரதம் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்தீர்களா? இதுதான் மூன்றாவது முக்கிய பொருத்தம். இந்த சுந்தரகாண்டத்திலே சொன்ன ஐந்து பொருத்தங்களிலே மூன்றாவது சரணடைந்தவர்களை காப்பாற்றுவது என்பது இருவருக்கும் பொது நடத்தை. இன்னும் ஒன்று விரத்தம் என்பதிலே சொல்லக்கூடியது விரத்த பொருத்தம், தர்மத்துக்காக சரீர கிளேசம் பண்ணுவது என்பது ராமருக்கும் சீதைக்கும் இருக்கிற முக்கிய விரத்த பொருத்தம். ராமர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன சொல்கிறார், சர்வான் போகான் பரித்யஜ்ய பர்த்ருஸ்நேஹ பலாத்கிருதா அசிந்தயித்வா துக்காணி பிரவிஷ்டா நிர்ஜனம் வனம் என்று ராமர் சீதையை பாராட்டுகிறார். எல்லா ராஜபோகங்களையும் துறந்துவிட்டு கணவனிடம் ஸ்நேகம் காரணமாக துக்கங்களை எல்லாம் அலட்சியம் பண்ணி ஆள் சந்ததியே இல்லாத காட்டுக்குள்ளே நுழைந்தவள் சீதை. சர்வபோக பரித்தியாகம், துக்க அச்சிந்தனம், இதெல்லாம் சீதையினுடைய விரதம் என்கிறாள். ராமனும் அப்படித்தான் போக பரித்தியாகம் பண்ணி பித்ருவாக்கிய பாலனம் என்ற தர்மத்துக்காக துக்கங்களை எல்லாம் பொருள்படுத்தாமல் காட்டுக்கு வந்தவன். தான் அப்படிப்பட்டவன் என்பதை தானே சொல்லிக் கொள்ளுகிறான். தன் தந்தையிடம் நைவாஹம் ராஜ்யமிச்சாமி ந சுகம் ந ச மேதினி துவாமஹம் சத்யமிச்சாமி நான் புருஷர்ஷதா. ராஜாவே, எனக்கு ராஜ்யத்திலும் விருப்பமில்லை, சுகத்திலும் நாட்டமில்லை, பூமியிலும் ஆசையில்லை. அரசரே, நீர் பொய்யனாகாமல் சத்தியசந்தராக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். தர்மத்துக்காக போக தியாகம் என்பது ராமனுடைய படி, அதற்கு ஏற்றபடியாக இருக்கிறது சீதையினுடைய படி. துல்யசீலவயோ விருத்தாம் என்று சீலத்திலும் வயசிலும் விருத்தத்திலும் ராமனின் படிக்கு ஏற்றதாக சீதையின் படி இருப்பதை இப்பொழுது பார்த்தோம். பிறகு துல்யாபிஜனலக்ஷணாம் நாலாவதான அபிஜன பொருத்தம், நற்குடி பொருத்தம். இருவரும் மகாராஜ வம்சத்தவர், ஜனகர் என்ற ராஜரிஷியின் பெண்ணாக வளர்ந்தவள் சீதை, தசரதன் என்ற ராஜரிஷியின் மகனாக வளர்ந்தவர் ராமர். இருவரும் யாகத்தின் மூலமாக தோன்றினவர்கள். தசரதர் யாகம் பண்ணும் பொழுது புத்திரகாமேஷ்டியில் கிடைத்த தேவ பாயசத்திலிருந்து கௌசல்யா கர்ப்பத்திலே ஜனித்தவர் ராமர். ஜனகர் யாகம் பண்ணின பொழுது யாக பூமியிலே அயோனிதையாக பிறந்தவள் சீதை. இப்படி யாகத்தின் மூலம் ஜனனம் என்பது இரண்டு பேருக்கும் பொது. இது அபிஜன பொருத்தம். கடைசியாக இந்த ஸ்லோகத்திலே லக்ஷண பொருத்தம், துல்யாபிஜன லக்ஷணம், சாமுத்ரிகா லட்சணம் என்று சொல்லுவார்கள். ராமருக்கு உடலிலே என்னென்ன லட்சணங்கள் இருந்தன என்று நிறைய வர்ணிக்கிறார் ஹனுமான் சுந்தரகாண்டத்திலே. அவரை எப்படி வர்ணிக்க சொல்லுகிறாள் சீதை, வர்ணிக்கிறார் ஹனுமான். ராம கமல பத்ராட்ச என்று ஆரம்பித்து திருஷ்டிரஸ்திரி பிரலம்பஸ்ச திரிசமஸ்திரிஷுதோன்னதஹ என்றெல்லாம் நிறைய லட்சணங்களை பேசுகிறார். மூன்று இடங்களிலே உறுதி கொண்டவர், மூன்று இடங்களிலே நீளமாக தொங்கல் கொண்டவர், மூன்று இடங்களிலே சரிசமமாக இருப்பவர் என்று, மூன்று இடங்களிலே மேல் தூக்கி நிற்பது கொண்டவர் என்று இந்த சரீர லட்சணங்களின் வர்ணனை மறைந்த பொருளோடு பேசப்படுகிறது. கலை சொற்கள் அதிகமாக இருக்கின்றன. சாமுத்ரிகா சாஸ்திரம், லட்சண சாஸ்திரம் ஒன்று இருக்கிறது, அதை வாசித்த பிறகு இதற்கு உரை எழுதுகிறார்கள் வியாச்சியாதாக்கள். ஒரு மகாபுருஷனுடைய சரீரத்திலே என்னென்ன லட்சணங்கள் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ராஜ லட்சணங்கள் கொண்ட ராமனுக்கு மனைவியாக வேண்டுமானால் அதற்கு எந்தெந்த லட்சணங்கள் இருக்க வேண்டுமோ அவையெல்லாம் அமையப்பெற்றவள் சீதை என்பது கருத்தி துல்யாபீஜன லட்சணம் என்பதற்கு. இங்கேயும் துல்யா என்பதற்கு சமமானா என்று அர்த்தம் சொல்லக்கூடாது, அதே லட்சணங்கள் கொண்டவள் என்று அர்த்தம் சொல்லக்கூடாது. புருஷ லட்சணமும் ஸ்திரீ லட்சணமும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். சீதையே கூட இதற்கு அடுத்த காண்டத்திலே தன்னுடைய சரீர லட்சணங்களை பற்றி பேசப்போகிறாள். இமானி கலு பத்மாதி பாதயோருவை குலஸ்திரிய என்றும், கேசா சூக்மா சமானீலாஹ புவௌசா சம்ஹதே மவ வ்ருத்தே சாரோமகே ஜங்கே தந்தாஷ்டா விரலா மம சங்கே நேத்ரே கரௌ பாதௌ குல்ஃபா ஊரு சமௌசிதௌ அனுவ்ருத்தநகா ஸ்னிக்தாஹ சமாஸ்தாங்குளயோ மம என்று நீண்டு கொண்டே போகிறது இந்த லட்சணங்களுடைய பட்டியல். இந்த ஐந்து வரிகளுக்கு அர்த்தம், இரண்டு கால்களிலும் பத்மரேகை இருக்கிறது சீதைக்கு, ராணியாவதற்கான அறிகுறி அது, தாமரைப்பூ போல கோடு இருக்கிறது. சீதையினுடைய கூந்தல் மயிர்களுக்கு மூன்று பண்புகள், மெல்லியவை கருத்தவை சமமானவை என்று. சூக்ஷ்மாக சமாக நீலாக என்று சீதையினுடைய இரண்டு புருவங்களும் ஒன்று கூடாமல் பிரிந்து இருக்கின்றன. சீதையினுடைய கணுக்கால்கள் உருண்டு திரண்டும் மயிரே இல்லாமலும் இருக்கின்றன. சீதைக்கு பற்கள் நடுவிலே இடுக்குகள் இல்லாமல் சேர்ந்திருக்கின்றன. அது தவிர இரண்டு நெற்றிப்பொட்டுகள், சங்கம் என்ற லலாட பிரதேசங்கள், இரண்டு கண்கள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள், இரண்டு குதிகால்கள், இரண்டு தொடைகள் என்று இந்த ஆறு இரட்டைகளுமே ஒன்றுக்கொன்று சமபரிமாணமாக நல்ல ஜோடியாக இருக்கின்றன. பிறகு சீதை சொல்கிறாள், அனுவிருத்தனகாஸ்மிக்தாஹ சமாஸ்தாங்குளயோ மம என்னுடைய விரல்களுக்கு மூன்று பண்புகள், நகங்கள் ஒட்டி இருப்பது, எண்ணெய் பசை கொண்டிருப்பது, ஒன்றுக்கொன்று சமமாக இருப்பது என்று. இங்கே சமம் என்றால் கட்டை விரலும் சுண்டு விரலும் சம நீளம் கொண்டவை என்று அர்த்தம் கிடையாது. நீளங்கள் எந்த விகிதத்திலே இருந்தால் அழகோ அந்த விகிதத்திலே தான் இருக்கின்றன. சமாக என்பதற்கு கரடு முரடாக இல்லாமல், அனாவசியமான மேடு பள்ளங்கள் இல்லாமல் சமப்பரப்பாக இருக்கின்றன என்று அர்த்தம் என்று இந்த வர்ணனையை தொடர்ந்து சீதையே சொல்லிக் கொள்கிறாள், தனக்கு ஸ்தனங்கள் எப்படி, நாதி எப்படி, உடலினுடைய நிறம் எப்படி என்று தன் மங்கள லட்சணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறாள் சீதை. இப்போது ராமனுடைய லட்சணங்களை, அந்த லட்சணங்களை ஹனுமான் அடுக்கிக் கொண்டே போகிறார். சீதையினுடைய மங்கள லட்சணங்களை சீதையே வேறொரு இடத்தில் அடுக்கிறார். இவ்விரண்டுக்கும் இருக்கிற பொருத்தங்களை தான் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம்மா. இந்த துல்யசீல வயோவிருத்தம் என்கிற ஸ்லோகத்திலே கூறின ஐந்து பொருத்தங்களை எளிய தமிழிலே பேசி நன்றாக புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய பரவாக்கோட்டை ஸ்ரீமர் ஆண்டவன் அருளிய கிராமபிரானை கற்போம் என்ற புஸ்தகத்திலிருந்து பொருத்தம் பார்த்தல் என்ற தலைப்பில் உள்ள வரிகளிலே சிலவற்றை மட்டும் வாசிக்கிறேன். இப்பொழுது மேற்கோள், இப்பொழுது அனுமனின் மனத்தில் ராமனும் சீதையும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய பொருத்தத்தை பார்த்து மகிழ்கிறான். இவள் ராமனையே நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள், ராமனும் இவளையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். ராமன் சரணாகதர்களை கைவிடாதவன், அதே போல சீதையும். எனவே ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள செயல்பாடு ஒரே மாதிரியானது. நற்குடி பிறப்பும் ஏற்றமுடையது. ராமன் சூரிய வம்சம், இவளோ சந்திர வம்சம். உடல் அமைப்பை பற்றி சொல்லுகிற 32 வகையான சாமுத்திரிகா லட்சணங்கள் பொருந்திய திருமேனியை உடையவர்கள் இருவரும் எல்லா வகையான பொருத்தங்களையும் உடையவர்களானபடியால் சீதைக்கு ராமனே உரியவன், பொருத்தமானவன். ஆயினும் சீதையின் கண் அழகு ராமனுக்கு வராது என்றான் ஹனுமான் என்கிற பிரம்மச்சாரி. மேற்கோள் முடிகிறது. இப்பொழுது இதே துல்யசீல வயோவிருத்தம் என்பதற்கு வியாக்கியானமாக தேசிக சூக்தியை வாசித்து பார்ப்போம். அத்ர வயோ லட்சணயோ துல்ய சப்த ஔசித்ய பர தம்பத்யோர் நியூனாதிக வயஸ்கத்வாபி ஸ்திரீ பும்ச லட்சணானாம் ச பின்ன பிரகாரத்வாபி சமுதாயிர்சாச்சுசாதகத்தையுஷத்தேன்சதுசமுச்சனக்கம் கனகனகத்யுதீயுவதசமபிமுக்தசாம்இத்யுக்தமாசன்னதரத்வம்லக்ஷணவத்சர்வோத்கர்ஷவ்யஞ்ஜகத்வம்யேனசபுருஷோத்தமஹ்ஸ்வாதசர்வலக்ஷணசம்பன்னாநாரீணாமுத்தமாஇத்யுச்யதே என்று தேசிக சூக்தி. இதன் தமிழர்த்தம் என்ன என்றால், துல்யசீல என்ற இடத்திலே துல்யா என்பதற்கு என்ன அர்த்தம், சமமான என்ற சாத்விகமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது. தம்பதிகளிடையே வயசு வித்தியாசம் இருப்பதுதான் வழக்கம். ராமனுக்கும் சீதைக்கும் சம வயது என்று நினைத்து விடக்கூடாது. துல்யா என்று ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது என்று வாதாடக்கூடாது. லட்சணம் கூடத்தான் துல்லியம் என்கிறார் ஹனுமான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரீர லட்சணம் துல்லியமாக இருக்க முடியுமோ? வெவ்வேறாகத்தானே இருக்கும், வெவ்வேறு விதமாகத்தானே இருக்கும். ஆகையால் துல்லியா என்பதற்கு பொருத்தமான என்று மட்டும்தான் அர்த்தம் சொல்ல வேண்டும். அதெப்படி, அகராதிகளில் எப்படி அர்த்தம் போடவில்லையே என்று ஆட்சேபிப்பவர்களுக்கு இதோ பதில். சீதைக்கு கையிலே 5 விரல்களும் சமமாக இருந்ததாக அவளே சொல்கிறாளே, அங்கே சமம் என்பதற்கு சரியான விகிதப்படி என்றுதானே அர்த்தம் சொல்லியாக வேண்டும். துல்லியம் என்பதற்கு சமம் என்றுதான் அர்த்தம் சொல்லியாக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் இப்படி அர்த்தம் சொல்லலாம், ராமன் எவ்வளவு சீலோகஜோபர் கண்களால் சீதைக்கு தகுந்தவனோ அதே அளவுக்கு சீதையும் சமமான அர்த்தத்தை பெற்றவள் என்று கொள்ளலாம். வயசுக்கும் லட்சணத்துக்கும் மட்டும் துல்லியம் என்றால் பொருத்தமானா என்று அர்த்தம் சொல்லிவிட்டு, அதே வயசுக்கும் லட்சணத்துக்கும் மட்டும் அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டு அபிஜனம் முதலியவற்றில் துல்லியம் என்றால் சமம் என்று அர்த்தம் கொள்ளலாமோ என்று குறிப்பிட்டால், எல்லாவற்றிலுமே துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிதன லட்சணாம் என்ற இடத்தில் சொன்ன துல்லியம் எல்லாவற்றுக்குமே பொருத்தமானா என்று ஒரே சீராக அர்த்தம் சொல்லுவோம் என்கிறார். வயசு பொருத்தம் எப்படி என்றால் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே சொன்னபடி நிறப்பொருத்தம் மேக நிறமும் பொன்னிறமுமாக இருப்பதால் கன கனக சுதி என்று பட்டர் ஸ்லோகத்தை மேற்கோள் காண்பிக்கிறார். வயசு பொருத்தம் அவன் யுவாவாகவும் இது முக்தையாகவும் இருப்பதால், முக்தை என்றால் அவளுக்கு இளமை அரும்புகிற பருவம், யுவத்வம் என்றால் இளமை நிறைந்த பருவம், அது பகவானுக்கு. லக்ஷண பொருத்தம் பற்றி ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் சொல்லவில்லையே, அது துல்லியம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேசிகனே விளக்குகிறார். அவனுடைய லக்ஷணம் புருஷோத்தமத்துவ சின்னமாக இருப்பது போலவே அவளுடைய லட்சணம் உத்தம நாரிக்கு சின்னமாக இருக்கும் என்ற ரீதியிலே துல்லிய லட்சணம் இருவருக்கும் என்று விளக்கம். இதனால்தான் மும்மணி கோவையிலே ஏற்க என்று பதமிடுகிறாரே தவிர துல்லியமாக சமமாக என்று பதமிடவில்லை. நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க பொருந்தும்படி அவள் இருக்கிறாள், அதேபடியுடன் இருக்கிறாள் என்னவில்லை. சமமானா என்று ராமாயணத்தில் சொன்னதற்கு கூட இப்படி பொருத்தமானா என்ற உபச்சார வழக்காக அர்த்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. உபச்சார வழக்கை எதிர்த்து ஸ்பஷ்டமாக அதைத்தான் பண்ணியிருக்கிறார். சில படிகள் விபுத்வம் முதலிய படிகள் சமமாகவே இருக்கும், இன்னும் சில படிகள் சுவாதந்திரியம் முதலிய படிகள் ஏற்க இருக்கும் என்று நாம் வாசியை புரிந்து கொள்ள வேண்டும். போன வாரம் ஆட்சேபித்தவர் ஒருவர் மறுபடியும் வந்து கேட்கிறார், ராமர் சிறந்த வில்லாளியாயிற்று, தன்வீச தன்வீதனோராயிற்றேவர் அவருடைய பராக்கிரமத்துக்கு ஏற்ப சீதையின் படி இல்லையே இருக்க முடியாது என்று. இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் என்னவென்றால், ராமனின் வில்வித்தை திறமைக்கு ஏற்க சீதையின் படி இருந்தது. அது மூன்று விதமாக இருந்தது. ஒன்று பாலகாண்டத்தில் அயோத்தியா காண்டத்தில் சொல்வது, சீதையின் திறமையை பார்த்து அதற்கேற்ப ஒரு வில்லாளி வேண்டும் என்பதனால் தானே சிவதனுர் பங்கம் என்பது சீதா சுயம்வரத்துக்கு முன்னோடியாக வைக்கப்பட்ட கன்யா சுல்கமாக இருந்தது. ராமருடைய வில்லை பூஜிப்பது, தயார் பண்ணுவது, சித்த நிலையில் வைப்பது, இதெல்லாம் சீதை பண்ணுவது வழக்கமாகலால் வில்லாளிக்கு ஏற்ற படி அவளுக்கு இருக்கிறது. இதற்கு மேல் ஒன்று உண்டு. இரண்டாவது, ராமனுடைய பராக்கிரமத்துக்கு பரிசு கொடுக்கக்கூடியவளும் புண்ணாற்றும் மருந்தாக இருப்பவளும் சீதை என்பது ஆரண்ய காண்டத்திலே. மூன்றாவதாக, ராமனை போலவே சொந்த வலிமையால் ராவணனை சாம்பலாக்க வல்லவள்தான் சீதை. ஆனாலும் ராமனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்ற தன் சங்கல்பத்தாலே தானே அவ்வாறு பண்ணாமல் ராமனுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக அவளே சொல்கிறாள் சுந்தரகாண்டத்திலே. கணவன் என்ன தொழில் புரிகிறானோ அதற்கு துணையாக செயல்படுபவள் என்ற கருத்து துல்லிய விருத்தா என்பதற்கு. ராமன் வில்லாளியானதாலே சீதை அதற்கு துணை புரிவாள். ஆரண்யகாண்டத்து ஸ்லோகம். சந்திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவஹம் பபூவ ஸ்ருஷ்டா வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே புனப்பரிஷ்வஜ்யமுதான்விதானதூவ ஸ்ருஷ்டா ஜனகாத்மஜா ததா. பகைவர்களை கொன்று மகர்ஷிகளுக்கு சுகத்தை தருகிற ராமனை பார்த்து சீதை மகிழ்ச்சி அடைந்து இருக்க கட்டிக்கொண்டாள் சங்கணவனை. மறுபடியும் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு உபகை அடைந்தவளாய் ஜனககுமாரி அப்போது விளங்கினாள் என்று இதற்கு அர்த்தம். சுந்தரகாண்டத்திலே அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசஷ்டானுபாலனாத் நத்வா குர்மித சக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. சீதை சொல்கிறாள், பத்து தலையனே உன்னை பொசுக்கி சாம்பலாக்கி விட முடியும் என்னால். அதற்கு இன்னும் ராமனின் அனுமதி கிடைக்காததாலும் என்னுடைய தபஸை வீணாக்காமல் நான் பாதுகாக்க வேண்டி இருப்பதாலும் நீ பிழைத்திருக்கிறாய் என்று சீதையினுடைய வாக்கியம் ராவணனிடத்திலே சுந்தரகாண்டத்திலே. ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹ மாம்னயேத்யதிகா குஷ்டஹ தத்தஸ்ய சதிருஷம் பவேத். சீதை சொல்கிறாள், ராமன் தன்னுடைய வில் வலிமையாலே இலங்கை பாழாளாக படைபொருது வென்று என்னை மீட்டு சென்றால் அது அவனுடைய வீரத்திற்கு பொருந்தும். அதனாலே வேற்று உபாயங்கள் தப்பிப்போவதற்கு வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் சீதை பேசுவதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ராமனை போன்ற ஒரு பெரிய வில்லாளிக்கு ஏற்கும்படியாக சீதை தன் படியை வைத்துக் கொண்டிருந்தாள் என்று தெரிகிறது. கடைசியாக யுத்த காண்டத்திலே சீதா லக்ஷ்மீர் பவான் விஷ்ணு என்று தேவதைகள் ராமனுக்கு தெரிவிக்கிறார்கள். சீதை லக்ஷ்மி தேவியேதான், நீர் விஷ்ணுவேதான் என்று. அப்பொழுது ராமர் அனன்யாஹிமயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா என்கிறார். சூரியனுக்கும் சூரிய கதிருக்கும் எவ்வளவு ஏற்போ அவ்வளவுக்கு ராமனின் படிகளை ஒத்த படிகளை ஏற்றவள் சீதை. சூரிய கிரணம் சூரியன், இது ரெண்டும் போல சீதை ராமன். இப்பொழுது ஒரு ஆட்சேபம், எல்லா படிகளும் இவ்விருவருக்கும் ஒன்றே ஆகிவிட்டால் இருவரும் ஒருவராகிவிட மாட்டாரோ என்றால், அதையும் தான் சொல்கிறார் ராமர். அனன்யா என்கிறார், ஒரு விதத்திலே நாங்கள் ஒன்றே ஆனவர்கள் தான். அவ்வளவு பொருத்தம், பெருமாளின் படிகளுக்கெல்லாம் பிராட்டியின் படி ஏற்றது என்று விளக்க வேண்டிய மும்மணி கோவை வரியிலே அவதார நிலையிலே கூட ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கும் ஏற்புகளை விளக்குவது பொருந்துமா என்று ஆட்சேபிக்க வேண்டாம். இந்த ஏற்புகள் இருக்கும்படியாக அவதரித்தருளி என்றுதான் அடுத்த வரியிலே இருக்கிறது. ஆகையாலே அவதார தசையிலே இருவருக்கும் உள்ள ஆணுரூக்கியத்தை பற்றி விளக்கியாக வேண்டும் என்று விளக்கினோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பிரதி ஒரு காண்டத்திலும் இந்த பொருத்தம் பேசப்பட்டது என்பதை பார்த்தோம். ஏன் உத்தர காண்டத்தில் கூட சீதா ஹி விமலா சாத்வி தவ பூர்வ பாராயணா என்று பிரம்மா ராமரிடம் சொல்கிறார், சீதை உனக்கு ஏற்றவள் என்று. மனசா கர்மணா வாச்சா யசா ராமம் சமர்ச்சயே என்று சீதா வாக்கியம் கூட இருக்கிறது. ராமனுடைய படிக்கெல்லாம் சீதையின் படி ஏற்றது என்பது திரிகரண சாரூபியத்தோடு வந்த ஆணுரூபியம் என்று. இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் லக்ஷ்மியானவள் விஷ்ணுவுக்கு ஏற்றவள் என்று சொல்லி விளக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு மாதிரியாக காலி புலாகமாக ராம அவதாரத்தில் சீதா அவதாரத்தில் மட்டும் இந்த ஆணுரூபத்தை பேசினோம், மற்ற அவதாரங்களிலே பேசப்போவதில்லை. அடுத்த வாரம் நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க அன்புடன் என்பது பற்றி பேசுவோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.